بسم الله الرحمن الرحيم. الآن نحن في الدرس الخامس وسنسوي بالتدريبات les exercices qui étaient pour aujourd'hui. Qui était Abdullah يريد سكنا. Abdullah veut un domicile. Awala, c'était répondre aux questions. Makala. طيب. قال هل تأخر عبد الله عن زيارة عثمان؟ اسك عبد الله تعدي زيارة عثمان. ماذا أجبته؟ نعم. ثانيا منذ متى لم يزره؟ depuis quand ne l'as-tu pas visité؟ لا ربنا قل منذ من زمان. نعم من زمان. منذ نادي vient avec un mot défini un temps défini. ثالثا ما سبب تأخر عبد الله؟ لا كوز دو غوتار دو عبد الله؟ تأخر لأنه كان مشغولا. لا تعديك على توكيبي. رابعا أين يسكن عبد الله؟ هو بيت عبد الله؟ يسكن في طرف المدينة. إذا بيت بو دو لابيل. طرف ماناء لبو. خامسا ماذا فعل عبد الله بسياراته؟ كاسك عبد الله في دي سابوتيور؟ باعها. نعم لا فوندو. سادسا فيما يفكر عبد الله؟ En quoi réfléchit عبد الله؟ يفكر في استئجار مسكن في حي عثمان. Réfléchit à trouver un domicile dans le quartier de Othman. سابعا أين يريد عبد الله أن يسكن؟ Où est-ce qu'عبد الله veut habiter؟ يريد أن يسكن في حي عثمان. En fait, c'est عبد الله, il pense à se rapprocher. C'était plus ça, là. Terminant. Bimada ajaba Othmanu indama qala lahu Abdullah uridu an askuna qariban fi hayyikum. Par quoi a répondu Othman lorsque Abdullah lui a dit je veux habiter à proximité de votre quartier? Qala yus'iduna in takuna jaran lana. Il nous réjouit que tu sois un de nos voisins. Ça, c'est la différence quand tu dis Hada jaruna. Hada jaruna. Ça voudrait dire c'est notre voisin. Et quand tu dis Hada jarunana, un de nos voisins. Pour préciser. Quand tu veux dire une chose parmi d'autres, tu viens avec son, avec le mot en akira, et après tu rajoutes un harf jar, un domir. Salam, tu dis j'ai lu ça dans un des livres de Sheikh Al-Albani. Qaratu hada fi kitabin li Sheikh Al-Albani. Fi kitabin li Sheikh Al-Albani. Tu dis pas fi kitabi Sheikh Al-Albani. C'est pas si tu dis fi kitabi Santanouin. Sheikh Al-Albani, ça fait un mot d'orphelin. C'est-à-dire, j'ai lu ça dans le livre de Sheikh Al-Albani. Toi, tu veux dire dans l'un de ses livres. Dans le premier, tu sais de quel livre tu parles. L'autre, tu sais pas. C'est un de ses livres. Donc tu vas dire Tikita bin li, après tu accroches le hafoja à la personne qui est désignée. Tu mets le mot d'affilée, tu le mets nakira, Tikita le mot sur lequel rentre hafoja que tu vises, tu le mets nakira, et après tu mets hafoja li à la personne à qui tu rapportes cela. Tu attribues cela. Là. Ça concerne le tarbiya plutôt. Moi, dans Kitab 2, ça y est, ça. Si je veux. Kitab 2 de Kitab al-Medina. Je crois qu'on a évoqué la mas'ala. Fouma Kulna, à Salif. Troisièmement. C'est remplir les trous avec les mots. التأخر استجار وسط يسعدنا لأجل مشغولا بارك تفضل اقرأ ذهبت إلى المطار لأجل مقابلة صديقي نعم لا سي لأجل وأخوتي مون أمي ثانيا إنني أريد أن أسكن وسط المدينة نعم لست وسط المدينة ما معذرة عن هذا تأخر. أيوة تأخر. مش مسكين دستور تأخر. يسعدنا أن تكون جرا لنا. نعم يسعدنا استلا نعم. Que tu sois de nos voisins. لماذا لا تفكر في استئجار بيت في حينا. نعم استئجار. De réfléchir à vous casser d'une maison dans notre quartier. Ça a dit ça? Barakallahu subhanahu lana fi a'malina. Naam, ça c'est barakallah, barak. Laqad kuntu mashghulan fi al-bayt. J'étais certes occupé dans à la maison. Naam, ahsan. Arabia. Hawwil. Non. Ça on les fait ensemble. Naam. Al-khamis. Dha as'ilatan. L'Ijabat Talia. Tu rapportes la question liée aux réponses suivantes. On avait déjà traduit la dernière fois, donc là. Non, j'ai lu la réponse, tu lis la question. Où est-ce que tu veux habiter? Alors, où est-ce que tu veux habiter? Où tu veux habiter? Fanian, nous aidons à en t'accouna jaranana. Ah, j'ai marqué, où est-ce que tu veux habiter? Pardon. Je ne sais pas comment. Si tu en penses, je le dis, mais je ne sais pas comment. Je voulais dire, j'ai envie de vivre dans votre quartier, qu'est-ce que tu en penses? Et il a dit, bah, je suis content. Non. Non. Ou tu peux dire, moi, je suis d'accord. Je suis d'accord. Je suis d'accord. Mais ce que tu as dit, ouais, c'est. Non. Magboul. ثالثا كان يظن انه طبيب ماذا يظن ماذا كان يظن قلت له ماذا كان رابعا لا هذا البيت غير مناسب هل هذا البيت مناسب نعم نعم maison combien خامسا يفكر عبد الله في استئجار بيت جديد. ما أعرف هل نقول ماذا ما يفكر أو ماذا يفكر؟ تعرف الإجابة على السؤال. قلت له غمت. يكتب كوا. يفكر عبد الله في استئجار بيت جديد. سألت كوا على السؤال. في ماذا يفكر عبد الله؟ في ماذا؟ Juste ma yufakiro, ça se dit pas ma yufakiro, ça se dit quand même. Fima. Fakara zahir anna ufialun yata'adi bihafoja. Il y a des verbes qui agissent avec hafoja. Comme zahaba, ma salle, t'as pour zahabtu ila al-bayt. Tu dis pas zahabtu al-bayt. J'ai jamais entendu ça en tout cas. Donc tu vas pas dire, si on te dit ila aina zahaba Muhammad, tu vas pas dire zahaba al-bayt. C'est-à-dire, Zahaba il al bayt. Là, c'est pareil. Yufakiru, si. Masalan. Ou peut-être un harfoujar. En tout cas, il y a un harfoujar qui vient derrière. Donc, dans la question, tu le remets. En tout cas, ma, il va toujours avec ça. Tu peux dire ma. Là, tu peux dire ma, tu le dis. Ah. Ma, yufakiru, ça se dit, mais c'est peut-être pas mon esprit. Là, faut que tu mettes va. Fima, va. Parce que tu méfies. Fima, yufakiru, tu peux dire Fima, yufakiru. نعم فتح بدي في من يفكر وش بدي السادس والسابع تعيش لي يوم كل دو كان جمع هذه حتى ما عندك السلام عليكم لست بتجيزي الحروف هذه جمال السلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته كيف حالك الحمد لله وأنت كنت مع إبراهيم أمس الحمد لله أرأيتها أرأيته أنا ما رأيته منذ مدة لا منذ مدة أنا دي ناس تقعد من مدة من مدة قبل مدة قبل مدة قبل مدة سواء شانس دو دوبوي مي ان عربي تو ديرا قبل مدة أنا ما رأيته قبل مدة وكيف حاله؟ نعم أنا كذلك كان مشغول كان مشغول كان مشغول مشغولا خبر كان كان عقد بدعية اسم يا اسم خبر بس خبر كان اللي منصوب يصم مفعول به كان مشغولا هذه الأيام حتى أمس تأخر بسبب شغله بسبب شغله تمام هل يسكن دائما في طرف المدينة؟ نعم ولكن يريد أن يسكن في حينا حينا مرحبا بهم مرحبا بهم أظن يريد هذا لأجل العمل نعم أو ربما شيء آخر لأن بيته بعيد لأن بيت اسم أن بيته بعيد من وسط المدينة من وسط المدينة وهذا ليس مناسب ليس مناسبا خبر ليس منصوب صحيح هل هل خبرت هل أخبرت هل أخبرت واحد في هذه هل أخبرت واحد أحدا لهذه لهذه البشرى لا je veux pas dire أخبرت لهذه البشرى c'est pas lui qu'il faut mettre là ça va être bi ça va être bi هل أخبرت أحدا بي هذه البشرى مثل جيلي ça va être quoi est-ce que tu as informé quelqu'un pour cette bonne nouvelle. Là, tu veux dire que j'ai rencontré quelqu'un de cette bonne nouvelle. Donc, ça va être bi à ce moment-là. Naam, takallamtu al-bariha ma'a akhi wa as'ada wa as'ada. As'ada. Ma le bouchara? Ouais, il était content. C'est dans le donc là, c'est si la bouchara, c'est ça viendra à la bouchure, c'est As'adat hu. C'est hiya, el bouchra. C'est féminin, ce qui est fini par alif, leyen, comme la forme d'un ya. De ce qui me semble, de ce que je me rappelle. Donc, quand c'est déjà, des fois, quand c'est un féminin qui n'est pas hakiki, des fois, c'est permis de mettre le verbe à la forme masculine. Quand c'est pas un vrai féminin, c'est-à-dire, c'est pas une femme, ma salène, tu peux dire ma salène, Jaa al-sayyara. Parce que c'est un féminin qui n'est pas hakiki. C'est pas un vrai féminin d'une chose, yani classé comme catégorie femelle. C'est une voiture. C'est un mot féminin, mais à la base, la chose en elle-même, c'est pas une chose femelle. Pas comme une femme ou comme la femelle d'un mâle. Donc là-dessus, tu as le droit de faire venir un verbe à la forme masculine, barre de نعم هذا بس اليوم طيب فالذي سنفعل ان شاء الله غدا on va t'interroger sur le vocabulaire des 5 premiers دروس مراجعة للكلمات ولعلنا ندخل في الدرس السادس الله سي الطون normalement je pense qu'il y aura le temps ان شاء الله تعالى مفهوم هذا فإلى هنا والحمد لله رب العالمين فكما اتفقنا عليه اليوم إن شاء الله وابقون مراجعة كلمات فقط أسألك عن بعض كلمات وتجيب ما معنى كذا ما معنى كذا ما pas toutes les points hein, les plus importantes c'est que je sais que tu qui est une nouvelle pour toi طيب أولا أعد يعد préparé أحسنت مزيار راديو نعم جاورب شوسيو لا شوسيت pardon شوسيت نعم هديه كادو هذا هو الدرس الاول طيب ثم بدا يبدو لا شك معظم محلات مفرد محل جاهز الأقمشة سي كوا لو مفرد قماش تجارية الجملة أي بيع في الجملة قل يقل مفرقة نعم الكهربائية الأجهزة أباري نعم سي كوا المفرد جهاز اختيار منظم السلع لعب لعبة أطفال سي كوا المفرد لعب لعبة لعبة الأدوات المنزلية القطن مقاس اللون عسى أن بائع فندق يستأجر يستأجر استئجار نعم مصدر وكسر تأخر يتأخر مدة معذرة مشغول طرف طرف المدينة حي سي كوا الجم أحياء أحياء نعم لأجل كذا وكذا أسعد يسعد جار سي كوا الجم جار جيران سي كوم نار نيران هذا هو فقط طبعا أحسنت بارك الله فيك والحمد لله رب العالمين.